यस्य वाग्भृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृतम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कलये सततम् करुणाजलधिम् करुणाविषयम् कमलाधिपतेः कलिवैरिशठारिवचोरधिकम् कविताकिकसुखेधरिसूरिगुरुम्। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम्। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। भवन्तमेवानुचरन् निरन्तरम् प्रशान्तमिशेषमनोरथान्तरः कदाहमैकान्तिकनित्यकिङ्करः प्रहर्षयिष्यामि सनाथजीवितः। 46वां श्लोकम् स्वामी ஆளவந்தாருடைய ஸ்தோத்ரரத்னத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இதற்கு முன் ஸ்லோகத்திலே ஸ்ரீயஸ்திரியம் பக்தஜனைக்க ஜீவிதம் சமர்த்தம் ஆபத்தகம் அர்த்திகல்பகம் என்பதாக சொன்னார். திருவுக்கும் திருவாக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை ஸ்ரீயஸ்திரியம் என்று சொன்னார். பக்தஜனைக்க ஜீவிதம் என்பதாக சொன்னார். பக்தஜனைக்க ஜீவிதம், அந்த பக்தஜனர்களுக்கு ஜீவிதமாக, அதாவது இந்த எம்பெருமான சேவிச்சவனாதான் அவர்களுக்கு பிராணனே தரிக்கும். அப்படி அவர்களுக்கு ஜீவனாக ஆஜீவிகையாக எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொன்னார். இன்னொரு விஷயமும் சொன்னார். இது இரண்டாவது விஷயமாக, இந்த பக்த ஜனங்கள் தான் பெருமாளுடைய பெருமாளுக்கு சத்தையை ஏற்படுத்தும் என்பதாக சொன்னார். இவாள் இல்லாத அவரால் இருக்க முடியாதான். அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய விசேஷங்கள் எல்லாவற்றையும் இதுகாலும் பொழி செய்தார் சுவாமி ஆளவந்தார். எப்பேற்பட்டவர் விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாசி சூர்ண சமாமலோத்சவம் நிமக்னின் தனமுத்தியம் உன்னதம் விசால பட்சஸ்தல சோகி லட்சணம் என்றெல்லாம் ஆரம்பிச்சு அந்த பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய அழக அனுபவித்தார். எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்தார். இது அது மாத்திரமில்ல, எம்பெருமானோட சேர்ந்து இருந்திருக்கிற அனந்த கருட விஷக்சேனர் முதலியவர்களை அனுபவித்தார். அவர்களுடைய பண்ணுகின்ற கைங்கரியம், அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பாக்கியம், அவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு அதற்கப்புறமா மறுபடியும் பெருமாளுடைய ஒரு விசேஷங்களை, அந்த சௌந்தர்யத்தை லாவண்யத்தை இப்படி எல்லாம் எழுந்தொழி இருந்திருக்கிற பெருமாளை நான் எப்போ நான் வந்து சேவிச்சு அவரை சந்தோஷப்படுத்த போறேன்னு சொன்னார். இதுவரைக்கும் விராஜமானோஜ்வல பீதவாசிலிருந்து ஆரம்பிச்சு இந்த அத்தியந்த திவ்யாத்புத நிச்சயவரன்னு சொல்லுகின்ற இந்த ஸ்லோகம் வரைக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப விபவ குணங்களுடைய விசேஷங்கள் எல்லாவற்றையும் அளந்தார், அருளி செய்தார். இப்பேற்பட்டவராக எழுந்தொழி இருக்கிற பகவானை அவன்தான் பிராப்தியனாக எழுந்தொழி இருந்திருக்கார், அடைய தகுந்தவனாக எழுந்தொழி இருந்திருக்கார். அந்த பகவானை யதாஸ்திதம் அவர் எப்படி எழுந்தொழி இருக்கின்றாரோ ஸ்ரீ வைகுண்டத்திலே அதே மாதிரியாக அனுசந்தானம் பண்ணி அதனால அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷத்தினால அந்த பெருமாள் இப்ப நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சதுன்னாக்க இந்த சந்தோஷத்தினுடைய எல்லை எம்பெருமான சேவிக்கிறோம், சேவிக்கிறதுனால எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறோம், எம்பெருமானுடைய விபூதியை அனுபவிக்கிறோம். இப்படி எல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு இதனுடைய எல்லை நிலம் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. பெருமாள் சேவிக்கிறதும் சேவிச்சமானாக்க இன்னும் கொஞ்சம் நிச்சயத்து இன்னும் இதுவா சேவிச்சமானாக்க ஏதனா ஒரு சிறு கைங்கரியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறோம். அந்த மாதிரி அந்த சிறு கைங்கரியங்களா கிடைச்சா போறோம்னு இப்ப இந்த ஜென்மால நாம பாக்குறோம், எல்லாரும் நாம பாக்குறோம். இன்னைக்கு பாக்கிட்டு ஒரு விஷயம் நாம கவனிக்கணும், உற்சவத்துல போறோம், உற்சவத்துல பெருமானை சேவிக்கிறோம், ஆச்சரியமா கொடையை போட்டு ஆச்சரியமா பெரிய திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் சாத்துட்டு ரெண்டு கோஷ்டிலையும் உபய கோஷ்டிலையும் வேறு பாராயணக்காராளும் திவ்ய பிரபந்தக்காராளுமா சொல்லிட்டு அதுல ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு விதமான கைங்கரியத்துல நினைக்கிறா, ஒருத்தர் பெருமாளுக்கு வேலை பண்றா பெருமாளை, ஒருத்தர் ஒருத்தருக்கு பெருமாளுக்கு சத்திரம் கொட போடுறா, ஒருத்தர் தாமரம் சாமி வீசுறா, ஒருத்தர் உடல் அடிக்கிறா, ஒருத்தர் ஏதோ ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு கைங்கரியங்கள்ல ஈடுபட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்க சேர்ந்து இன்னும் ஒரு கோஷ்டியில திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, இன்னொரு கோஷ்டியில வேற பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நாம சேவிக்கிறோம். முதல்ல நாம சேவிக்கிறோம், சேவிக்கச்சே பெருமாளிடத்துல இப்பேற்பட்ட வைபவத்தோட நம்ம சேர்ந்த பெருமாளுக்கு நமக்கு சுவாமியா இருந்திருக்கவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வைபவமா அப்படின்னு. ஏன்னா நமக்கு அவர் தவிர வேற யாரும் சுவாமி கிடையாது. ஆகையில அந்த பெருமாளுக்கு சுவாமியா இருந்திருக்கிறவர், அந்த பெருமாள் நமக்கு சுவாமியா இருந்திருக்கிற அந்த பெருமாளுக்கு நடக்கிற வைபவத்தை பார்த்து பார்த்து நாம சந்தோஷம் அடைகிறோம். ஆஹா ஆஹா ஆஹா அப்படின்னு துர்க வேகராஜ சந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிகம் அன்யாம் ஆத்மசோபான் ததானும் என்பதாக சொல்கின்றார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் தேவ பெருமாளுடைய 10 நாள் வைசாக்க உற்சவத்தையும் மங்களாசாசனம் பண்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்துல ஏழறோம். இந்த வாகனத்துல ஏழைன்னு இருக்கச்சே பார்த்தோம்னாக்கா இவ்வளவு தூரம் ஒரு கார்த்தால 3 மைல் சாயங்காலம் 3 மைல் 3-6 மைல் போயிட்டு அந்த வெயில் காலத்துல போயிட்டு விமானிலேருந்து கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் இடைவிடாமல் உற்சவம் கண்டு இருக்காரு. இதனால பெருமாளுடைய திருமேனியில ஒரு களைப்பு வருமோ என்னமோ. ஆகையால இது போய் கடைசி நாள் பார்த்தோம்னாக்கா இது எல்லாம் இப்ப எல்லாம் நம்ம பாராயணம் பண்றவெல்லாம் பாக்கலாம். முதல் நாள் பார்த்தோம்னா உற்சாகமா போவா, அது கருடோத்சவம் வரைக்கும் எப்படி போகும், 5வது உற்சவம் வரைக்கும் சாதாரணமா போகும். அந்த 9வது உற்சவம் தண்ணிக்கு பார்த்தோம்னா எப்படாப்பா உற்சவம் முடிய போறதுன்னு இருக்கும். ஒவ்வொருத்தரும் கால் நடக்க முடியாது, கண்ண தூக்கம் சொல்லிட்டு அண்ணன் போயிட்டு வருவா, குரலே எழும்பாது பாராயணம் பண்றதுக்கு. ஏன்னா 10 நாளா அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு போறதுக்கு. ஆனாலும் அந்த பெருமாளிடத்துல ஒரு உற்சாகம், ஒவ்வொரு இதுலயும் ஒரு உற்சாகம் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாள்லயும் ஒரு ஆச்சரியமான ஒரு சேவையா இருக்கிறதுனால சேவிச்சுட்டு பின்னாடி போயிட்டு இருப்பா. ஆனா இப்படி 10 நாளா பெருமாளும் நம்மளோட தானே, அவர் பின்னாடி தானே நாம விளையாடிட்டு இருக்கோம், அவர் தானே இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் திருமேனில ஏதனா கிளானி இருக்குமா, அவருக்கு ஏதனா சோபையில குறைஞ்சு போயிடுமா, நமக்கு வாட்டம் வந்ததுன்னா சோபையில குறைஞ்சு போயிடு போறது. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஏதனா சோபையில குறைஞ்சு போயிடுமா அப்படின்னா அதிகம் அதிகம் அன்யாம் ஆத்மசோபான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு பெருமாளுக்கு வந்து சோபை இருக்க அதிகமாயிட்டே இருக்குதான். நேற்று சேவிக்காதவாள்லாம் இன்னைக்கு வந்து சேவிச்சிருக்கா, இன்னைக்கு சேவிக்காதவாள்லாம் கூட நாளைக்கு வந்து சேவிப்பான்றதுனால இது கருடோத்சவத்துல சேவிக்க முடியாதவா தேர்ல சேவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. கருடோத்சவத்துலயும் சேவிக்கல, தேர்லயும் சேவிக்கல, ரெண்டு நாளும் சேவிக்க முடியலன்னா பரவாயில்ல, குதிரை வாகனத்துக்கான சேவிக்கலாம், தீர்த்தவாரிக்கான வந்து சேவிக்கலாம் நினைச்சிட்டு சேவிக்கிறவாளா இருந்துட்டு இருக்கா பெருமாள. ஆகையால இவருக்கு பார்த்தோம்னா அதிகம் அதிகம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு இவருக்கு சோபை அதிகமாயிட்டே வரதான். அது அதுதான் சொல்ற வேதம் சொல்றது, சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்பதாக. நாமெல்லாம் பிறக்க பிறக்க நாம பாப்பத்தினாலதான கர்மவசத்தினால நாம பறக்கிறோம். பறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஐயோ இந்த ஜென்மாவும் நமக்கு வீணா போயிடுதே, இப்படி எம்பெருமானா அடையாத போயிட்டுமே என்ன பண்றதுன்னு நம்ம இன்னொரு ஜென்மா நமக்கு ஏற்பட்டு போடுதுன்னு விசாரப்பட்டு பண்றோம். பெருமாள் ஒவ்வொரு அவதாரம் எடுக்க செய்யும் பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சந்தோஷத்தை அடையிறாராம். இந்த அவதாரத்தினால இத்தனை ஜீவன்கள் பயனடைந்து நம்மளுடைய சாநித்தியத்தை அடைகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள். இந்த ஜீவ அவதாரத்தினால எப்படி பேருக்கு ஒரு வைஷ்ணவத்துவம் வந்து சேர்றதுன்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொரு பிறப்புனாலையும் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட இப்படிப்பட்ட எம்பெருமான சேவிக்கிறவாளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு இது இல்லாமல் கிளானி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் விசேஷமான சோபையோடு எழுந்தருள்கின்ற பெருமாளை சேவிக்கிறவாள்லாம் முதல்ல என்ன பண்ணுவா, வைசாக வருஷம் 10 நாளும் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்வா, போறதுல போய் நின்றுட்டு சேவிச்சுட்டு வந்துருவா, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் என்ன பண்ணலாம் என்னன்னுட்டு பார்ப்பா. சரி, யாரன்னா அந்த திருமணம் ஏழை பண்றவாளுக்கு எதனா நம்ம சகாயம் பண்ணலாமா, இல்ல நம்ம விசிறியான கைங்கரியம் பண்ணலாமா பெருமாளுக்கு, இல்ல தாமரமான கைங்கரியம் பண்ணலாமான்னு அடுத்த வருஷத்துல தோணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்க இன்னும் கொஞ்சம் நெருக்கமான கைங்கரியத்துல எதனா நம்மள உபயோகப்படுத்திக்க மாட்டாளா, நாம சரீரத்தக நம்மளால பண்ண முடியாத போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அர்த்தத்தக நாம இந்த கைங்கரியம் பண்றவாளுக்கு எதனா உபகாரம் பண்ணலாமா அப்படின்னு தோணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்க நாம எதனா ஒரு அருள் செயல் கோட்டு இல்லையானா அன்னைக்கு நமக்கு யோக்கியம் யோக்கியத்தை வரக்கூடாதா, இல்ல நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கான ஒரு யோக்கியத்தை, அதாவது வேத பாராயணத்துக்கு யோக்கியத்தை வரணும், அடுத்த வருஷம் ஒரு உபநிஷத்தானா தெரிஞ்சுட்டு சொல்லணும், திருமஞ்சனத்தும் போதானா சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட வருவோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட போனோம்னா இந்த ஒரு உத்தவ செலவு நமக்கு வரக்கூடாதா, நாமளே இந்த உத்தவத்தை நம்ம பண்ணி வைக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாம் எண்ணம் வரும். இப்படி இந்த பெருமாளை அனுபவிக்க அனுபவிக்க இதனுடைய எல்லை நிலை எதுல போய் நிக்கிறதுனாக்க அந்த கைங்கரியத்துல நமக்கு அன்மையும் வரணும் என்பதாக தான் இருக்கிறது. ஆகையால அந்த பரம புருஷார்த்த பூதமாக இருந்திருக்கிற பகவத் கைங்கரியம் இருக்க அந்த கைங்கரியத்தை, அதுவும் நிர்வாதிகமான கைங்கரியம். நாம கூட சில சமயத்துல சில பேருக்கு சில பணிவிடைகள் செய்கின்றோம், அந்த பணிவிடைகள்லாம் சோபாதிகமான பணிவிடைகள். ஆஸ்பத்திரியில நர்ஸ் பண்றா, நமக்கு உடம்பு முடியாத இருந்துருக்கிறது, எல்லா விதமான பணிவிடைகளும் ஆஸ்பத்திரியில நர்ஸ் பண்ணி விடுறா. இப்போ அவள் என்ன சோபாதிகமா, இந்த பேஷண்ட் இல்லைன்னா இன்னொரு பேஷண்ட் நாளைக்கு பண்ண போறா, யாரோ ஒருத்தனுக்கு பண்ணிட்டு தான் இருக்க போறா. இப்போ அவளுடைய பணிவிட பண்றது புன்சிரிப்போட பண்ணாரும் கூட, ஆனா அதுக்கு ரூபா வாங்கிக்கிறா. எனக்கு நான் இதுக்குதான் வந்து பணியில அமர்த்தப்பட்டவளாக நான் இருக்கேன் நானு, ஆகையால நான் வாங்குற ரூபாய்க்கு நான் வந்து நல்லபடியா காரியம் பண்ணணுமோ இல்லையோ, அப்பதானே எனக்கு தெரிக்கும்ன்ற ரீதியில அவ இன்முகத்தோட இதை காண்பிக்காமல் அவ வந்து அந்த பணிவிடைகளை பண்றா. இன்னொரு விதத்துல பயம் கூட இருக்கலாம், நான் பேஷண்ட் கோச்சுட்டேன்னாக்க மேல இருக்கிறோம், அடுத்த வாட்டி இந்த பேஷண்ட் வரமாட்டான், ஆஸ்பத்திரிக்கார என்ன நர்ஸா இருக்கிறதுல இருந்து போஸ்டல்ல இருந்து நீக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு கூட பணிவிடை பண்ணலாம். இந்த மாதிரி பணிவிடை இல்லாமல் எல்லாம் சோபாதிகமான பணிவிடைகள், இதுதான் கைங்கரியங்கள். இது இல்லாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே இன்முகத்தோட கொடுக்கணும், இன்முகத்தோட பணிவிடைகளை பண்ணும்படியான பகரஷயிஷ்யாமி, அந்த எம்பெருமானை சந்தோஷிப்பிக்கணும், எப்பொழுது நான் சந்தோஷிப்பிக்க போகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த கொடுக்கறதுல கூட எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பார்க்கணும். வேதம் சொல்றது ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருக்கான நாம எதனா ஒரு நம்மளாலான திரவியத்தை நாம பெருமா ஏதோ பாகவதாளுக்கோ பெருமாளுக்கோ எதனா சமர்ப்பிச்சோமானா கொடுத்தோமானா கொடுக்கச்சே ஸ்ரத்தையா கொடுக்கணும். இப்ப இப்பேற்பட்ட விசேஷமான கைங்கரியத்துக்கு இது போய் சேர்றது, இது அவசியம் போய் சேரணும் நினைச்சுண்டு அதை கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம், இப்படி கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாமல் ஸ்ரத்தையோட கொடுக்கறதோட எப்படி கொடுக்க கூடாது அப்படின்றதையும் சொல்ற. அஸ்ரத்தையா அதேயம், இத கொண்டு போய் அப்பா சரி வந்து கேக்குற ஏதோ ரூபா கொடு, ஏத்தனா பல்சம் போட்டோம்பா அதை வச்சிருக்கப்பா அதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லாதபடி அந்த அஸ்ரத்த இல்லாமல் பெருமாள் நாம கொடுக்கணும். அப்பா இதெல்லாம் பாகவதாள் வந்திருக்கா அவளை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆகையால இது செய்யறது அந்த மாதிரி சொன்னோம். அதே மாதிரிதான் கைங்கரியத்தை பொறுத்தவரைக்கும் பணிவிடைகளை பொறுத்தவரைக்கும் எம்பெருமானுக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அதுதான் அந்த கைங்கரியம் தான் நம்மளுடைய எம்பெருமானிடத்துல இருக்கிற பக்தியினுடைய வெளிப்பாடாக ஆகின்றது. அந்த கைங்கரியத்தை எப்படி பண்றது, அது எப்ப பண்ணி எப்ப நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்கிற விஷயத்த இந்த பாசுரத்தினால் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஆளந்தார் நமக்கு தெரிவிக்கின்றார். பவந்தபேவானுஜரம் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தர கதாஹமைகாந்திக நித்ய கிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவித. பவந்தமேவானுசரன் என்பதாக சொல்லுகின்றார். அந்த பெருமாளையே பின்தொடரும்படியாக இருக்கணும் என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் திருவாழ்மொழியிலே சாதிக்கின்றார், இன்பம் பயக்க எழில் மலரும் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் வீரான் அன்பு தவர்ந்துரை நின்ன அணிபொழில் சூழ் திருவாரன் விளை அன்பு தமர்ந்து வலம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்கொலோ. அற்புதமான பாசுரம் ஏழாம் பத்துல பத்தாம் திருவாய் மொழி. அந்த பத்தாம் திருவாய் மொழியில திருவாரன் விளைன்னு ஒரு திவ்யதேசம், அந்த திருவாரன் விளை திவ்யதேசத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானை பற்றிய பாசுரம் இந்த பாசுரம். அதுல முதல் பாசுரம், இந்த பாசுரத்துல இந்த திருவாய்மொழி பாடுவித்தருளுக்காக திருநாட்டி நின்றும் அங்கே எழுந்தருளி இருந்து திருவாரன் வழியிலே வந்து புகுந்து என்னை திருவாய்மொழி பாடுவித்து பாட்டு கேட்டருளி திருவடி பெருமாள் குணங்களை சொல்ல கேட்டருளி அசோகவணிகளே பிராட்டி நிர்வருத்தையாய் இருந்தா போலே என்று சொல்லுகின்றார். அந்த திருவாரன் விளைக்கு எம்பெருமான் எழுந்தொள்ளதே எதுக்காக தெரியுமா அப்படின்றார் நம்மாழ்வார். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க, நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடணுமா, அந்த திருவாய்மொழி பாடுறத கேட்கறதுக்கோசரம் சீவை குண்டத்திலிருந்து இங்க எழுந்தருள்டேராம் பெருமாள். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார், எப்படிப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள் எழுந்தருள் இருந்திருக்கிற பெருமாள் எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருந்திருக்கேன். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் எவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எம்பெருமான் ஆழ்கின்ற எங்கள் வீரான் என்று பூர்த்தியை சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களாலே அவருடைய பூர்த்தியை சொல்லுகின்றார். இன்பம் அப்படின்னா ஆனந்தம், ஆனந்தத்தை பலிக்கும்படியாக ஆனந்தம் சந்தோஷம் பலிக்கும்படியாக என்று இந்த சந்தோஷம்ன்றது எப்ப வரும் அப்படின்னா பிரிந்து இருக்கிறவா சேர்ந்தா வரது இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நம்ம ஏதோ பசங்க இங்க இருக்கா அமெரிக்கால பெரியவா இங்க இருக்கா அமெரிக்கால குழந்தைகள் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா இது இன்னைக்கு கிளம்புறதுலேருந்தே இங்க அப்பா அம்மா யோசனை பண்ணிட்டு இருப்பா குழந்தை என்னைக்கு வரப்புறம் ஒரு வருஷம் போயிட்டு வரப்புறம் அங்க ஒரு வருஷம் தான் வரப்புறான்னு அதையே சொல்லிட்டு இருப்பாளாம். இங்கேருந்து போறவாளுக்கும் என்ன என்ன இருக்கும் அப்படின்னா சரி இது ஒரு வருஷத்துல கழிச்சு இப்பதான் இன்னைக்குதான் போயிருக்கு போறான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வர்றதுன்னா சரி ஒரு நாள் ஆயிடுச்சு 365 நாள் இல்ல 300 நாள் ஆயிடுச்சு இன்னும் 65 நாள் தான் இருக்கு அதுக்குள்ள போறோம் நாம போறோம் போறோம்னு அம்மா அப்பாவோட பரிவு இருக்கிற குழந்தையா இருந்தாக்க இவனும் அத்தையே நினைச்சிட்டு இருக்க போறான். இப்படி அந்த சந்தோஷம் எப்ப வரப்போறது அப்படின்னு கேட்டா வசதா ரெண்டு பேருக்கும் ஒன்னா என்னைக்கு சேர்க்க வருதோ அன்னைக்குதான் சந்தோஷம் வருது. அப்பேற்பட்ட சந்தோஷம் இங்க பெருமாள் எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருந்திருக்கார் அப்படின்னா இந்த ஜீவன் எல்லாம் எப்போது வந்து சீவை குண்டத்துல வந்து எம்பெருமான நிச்சய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறது இப்படி சம்சாரத்துல வேண்டுன்னு இருக்குது ஏதான ஒரு பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கங்கள்ல ஆசிரியச்சு சதாச்சாரியனை அடைந்து என்னைக்கு வரப்போறது வரப்போறதுன்னு பெருமாள் நினைச்சிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஜீவன்களும் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு சொல்லிட்டு நிச்சய நிச்சயம் இந்த சம்சாரத்துல வேணுன்னு இருக்கிறதுல இருந்து கழண்டு அந்த சீவை குண்டத்தை அடைந்து எப்பொழுது நான் பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன்னு இந்த ஜீவன் நினைக்கிறது. இப்படி ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்க அந்த நிலைப்பாடு எப்ப இன்பம் வரைக்கும் பயக்கும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கிறது என்னன்னா பிரிந்தவர்கள் சேருகை சேர்வதுதான் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். அது இன்பம் பயக்க நித்தியசூரிகளுக்கு போக்கியமாக இருந்திருக்கிறது. அந்த இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து பெருமாள் எப்படிப்பட்டவராக எழுந்தருள் இருந்திருக்கார் அங்க போய் சேவிச்சமானாக்கா அவருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது நமக்கும் சந்தோஷம் ஏற்படுறது அவருக்கும் இவனும் வந்துட்டானேன்றதுனால இவரிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்பட்டு சந்தோஷத்தினுடைய விருத்தி ஏற்படுறது நமக்கும் நிர்பாதிகமாக கைங்கரியம் பண்ணுகின்றமே என்கிறதுனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நாம்களும் அந்த பகவத் கைங்கரியத்தை நாம பிரார்த்தனை பண்ணபடி நமக்கு கிடைச்சுட்டேன்னு சொல்லி அதை நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பௌக்கியமாக இருந்திருக்கிற இடத்துல பெருமாள் எப்படி பண்ணிருக்கார், எங்க எழுந்திரல் இருந்திருக்கார், யாருக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் விராகம், இனிதுடன் நித்தியசூரிகளுக்கு பௌக்கியமாக இருந்து அங்க இருந்திருக்கிற முக்தாளுக்கு பௌக்கியமாக இருந்து கொண்டு வீற்றிருந்து ஆழ்கின்ற எம்பெருமான், அவன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எம்பெருமான், அது அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்தார். எழில் எழில் மலர் மாதரும் தானும், எழில் மலர் மாதரும் தானும், பெருமாள் மாத்திரம் இல்லையா, இந்த ஆச்சரியமாக இருந்திருக்கிற தாமர புஷ்பத்திலே அவதரித்தவளாக இருந்திருக்க பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற பெரிய விராட்டியாரும் தானுமாக திருவோலக்கத்திலே ஆதிசேஷன் மேலே எழுந்தருளி இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை. அந்த நிலையை பார்க்கணும். அந்த எழில் மலை, எழில் மலர், எழில்னா பிரகாசம் அர்த்தம், அது பிரகாசிக்கின்றவளாக இருந்திருக்கிறவள். அவள் எப்படி பிரகாசிக்கின்றவள் அப்படின்னா, அந்த ஹனுமான் சோகவனத்துல சீதா பிராட்டிய பாக்குற முதல் முதல்ல பாக்குற, இந்த முதல் முதல்ல பார்த்த உடனே ஹனுமார் என்ன நினைக்கிறார் தெரியுமா, துல்லியசைல வயோவிருத்தான் துல்லியாபிதன பூஷணா ராகவோர்கதி வைதேகி தஞ்சேய மதுதேட்சணா என்பதாக சொல்லுகின்றார். இந்த பிராட்டிய சேவிச்ச பிற்பாடு, முதல் முதல்ல பார்த்த பிற்பாடு, ஓ இவளுடைய அழகுக்கு ராகவன் பெருமாள் ராமன் ஏற்றவர்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அதாவது பிராட்டியனுடைய அழகு, பிராட்டியனுடைய ஒரு தேஜஸ், அப்பேற்பட்ட தேஜஸ், அந்த தேஜஸ் அடைவதற்கு ராமன் ஏற்றவர்தான் என்று சொல்லுது. தஞ்சேய மசதேட்சணா அப்படின்னா இதுதான் சுவாரஸ்யம். இதுல என்னன்னா, ஒரு கணவன் மனைவி இருந்திருக்கா, கணவன் மனைவியா இருந்துட்டு கல்யாணம் பண்ணச்சு, இந்த பொண்ணு இந்த பிள்ளை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பொண்ணு பிள்ளை கிடைச்சதுக்கு அவ எப்பவுமே ஒரு வழக்கம், அந்த காலத்துல இருந்து எல்லா காலத்திலயும் இருக்கிற வழக்கம் தான் இது. இந்த பொண்ணுக்கு இந்த பையன் கிடைச்சது விசேஷமா, அல்லது இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கிடைச்சது விசேஷமா அப்படின்னு பாக்குறது. அப்போ பையனை ஏத்தி சொல்றவா பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு இந்த பையன் கிடைச்சது விசேஷம் சொல்லுவா. பொண்ணை ஏத்தி சொல்ல நினைக்கிறவா என்ன பண்ணுவா, இந்த பொண்ணு இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கிடைச்சது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள் ராமர் பாக்குற, ஹனுமார் பாக்குற, இந்த சீதையை சேவிச்ச உடனே சரி பரவாயில்ல, ராமருக்கு சீதை கிடைச்சது பரவாயில்ல அப்படின்னு ராகவோர்கதி, அதாவது அந்த பிராட்டியினுடைய ஏற்றம், இந்த சீதை ராமனுக்கு கிடைச்சத அந்த வரைக்கும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா திருப்பி சொல்ற, இவளுக்கு ராமர் கிடைச்சதும் விசேஷம், தஞ்சே மசிதே கணான்னு சொல்லி சொல்ற. அப்ப முதல்ல சொல்றது பிராட்டியினுடைய மகத்துவத்தை சொல்லி, அப்பேற்பட்ட பிராட்டி, அந்த பிராட்டியோட கூட எழுந்தருள் இருந்திருக்கார் எம்பெருமான். இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும், அவளோட கூட இவரும், இவா ரெண்டு பேருமாக எழுந்தருளி இருந்திருக்கான். இவா ரெண்டு பேரும் எழுந்தருளி இருக்கிற சௌந்தர்ய லாவண்யம் இவைகளோட கூட எழுந்தருளி இருந்திருக்கார். அதி மனோகரமாக எழுந்தருளி இருந்திருக்கிற பெருமாள் தானும் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானும் தானும் உடன் வீற்றிருந்து, ரெண்டு பேரும் கூடவே இருந்து வீற்றிருந்து ஆழ்கின்ற எம்பெருமான், எல்லா காலத்திலையும் ஆழ்கின்ற எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அந்த சர்வசேஷித்துவன்றதற்க பெருமாள் பிராட்டி இரண்டு பேருக்கும் சேர்ந்துதான் இருந்திருக்கிற மிசனம் தான் பரபிரம்மமாக எழுந்திருக்கிறார் என்று சொல்றார். இது ஆந்தோ அந்த எம்பெருமான் இன்பம் பயக்க, அது ஒரு சந்தோஷம் ஆனந்தம் பிறக்கும்படியாக என்பதாக சொல்லுகின்றார். ராமசீதா அனுப்பிராப்பிய ராஜ்யம் புனரவாப்தவானு பிரகிருஷ்டம் முதிதோ லோகா என்கிறபடியே இவ ராம ஸ்ரீராம் புனப்பிராப்பிய ராமர் சீதையை மறுபடியும் அடைந்து ராஜ்யத்தை அடைந்தார் என்று சொல்லுகின்றார். அதனால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த பிரகிருஷ்ட முதித்தோ ராம சீதையோடு சேர்ந்து அவருக்கு ஒரே சந்தோஷமா சேர்ந்த சீதையை அவர் பெற்றதுனால இப்படிப்பட்ட சந்தோஷத்தோடையே கூட இருந்திருக்கிறார்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட ராமதீவாள்லாம் மாதா பிதாக்கள் ஸ்தானத்துல இருந்துட்டு இவா ரெண்டு பேரும் திருவோலக்கத்துல எழுந்தருளி ஆழ்கின்றது ஏழு உலகையும் ஆழ்கின்ற ஒரு நிலை இருக்க, அப்பேற்பட்ட எம்பெருமான சேவிக்கிறதுனால அன்பு தமர்ந்து வலம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்களோ என்று பிரார்த்தனை பண்றார். அவருக்கு சப்ரீதியோட கூட அவரிடத்துல அமர்ந்து அவரை பிரதட்சணம் பண்ணி அவரை சேவிச்சு அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நாள் என்றுகுலோ கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு நம்மாழ்வார் பாரித்த மாதிரியாக இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே ஆளவந்தார் அனுபவிக்கின்றார். பவந்தமே வாஹானுச்சரன் நிரந்தரம், பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம், உன்னையே பின்தொடர வேண்டும் அப்படின்னார். ஆள்கின்ற எங்கள் வீரான் என்கிற போது அந்த பூர்த்தியே பண்ணணும். ஆள்கின்ற எங்கள் வீரான் என்கிற வழியாக பிரான் என்னால் பூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த பூர்த்தியே சொல்றது. அதோடு மாத்திரம் இல்ல, தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே என்று நம்மாழ்வார் பாரித்தார். என்னை கொள்வதும் கூட எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும்ன்றதுக்காக இல்ல, தனக்கு சந்தோஷம் கொடுக்கணும், தனக்கு சந்தோஷம் ஏற்படும் என்பதற்காக தான். இவன் வந்து கைங்கரியம் பண்ணா தனக்கு உகப்பாக இருக்கும் என்று பெருமாள் நினைக்கணும். நான் எனக்கு உகப்பாக இருக்கணும், எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இது பண்ணலையா, பெருமாள் தனக்கு சந்தோஷத்துக்காக அது பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தணும் என்று சொல்றார். பவந்தம் ஏவ என்று சொல்லுகின்றார். பவந்தம் உன்னையே அப்படின்னார். பவந்தமேவ அனுசரன் அப்படின்றார், உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது அந்த ஏவகாரம் ஒன்னு சொல்லுகின்றார். ஏவகாரத்துக்காக என்னத்துக்காக சொல்லுகின்றது அப்படின்னு கேட்டா, நமக்கு கர்மாதீனமாக நாம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோமோ பாப்பம் பண்ணிருக்கோமோ, நம்ம புண்ணியம் பண்ணிருந்தோமானாக்க பெருமாள் கோவில்லையே ஒரு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி விருத்தியை நமக்கு கிடைக்கும். பாப்பம் பண்ணிருந்தோமானா யார் யாருக்கோ யார் யாருக்கோ அவளுக்கெல்லாம் தொண்டு புரிந்துண்டு யாரோ செய்யற மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்படும். இது புண்ணியப்பா பானுகுணமாக நமக்கு சேவிய தோன்றது இருக்க தொண்டு புரிவது என்பது ஏதோ ஒரு பிரகாரத்துல வந்து சேர்றது. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கர்மாசீன சேவை இல்லாதபடி அந்த பெருமாள் ஒருவனையே கைங்கரியம் பண்றதுன்றது எப்ப வரும் அப்படின்னா, அந்த கர்ம நிவர்த்தி வந்தாதான் பெருமாள் ஒருவனுக்கே கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு நிலைப்பாடுன்றது வரும். அந்த நிலையை உண்டு பண்ணும்படியாக பண்ணணும். பவந்தமே வானுச்சரன், அவனை பின்தொடர்ந்து கொண்டு உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு என்பதாக சொல்றார். இது என்னன்னா, கீதிஜ்யோ இது யோகேன ஆத்மோதி பரமம் பதம் ருத்ரஸ்யானுச்சரோ பூத்வா தேனைவ சக மோதத்தே என்று சொல்லப்படுகிறது. ஒரு நிறைய பாட்டு பாடுறவாளாக இருந்துருக்கா, அவளுக்கு ஏதானா ஒரு காரணத்தினால பக்தி குறவுனாலேயோ ஏதானா ஒரு காரணத்தினால எம்பெருமானை அடைய முடியாமல் போயிடுத்துனாக்கா, ருத்ரனை அடைந்து அந்த ருத்ரனிடத்தில் அவனோடையே சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்பான், அந்த கைலாசத்துல அடைந்து அங்க இருக்கிறவனோட சந்தோஷப்பட்டு இருப்பான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த காலத்திலையும் உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு உனக்கே நான் கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்கும், உனக்கே நாமாட்சிவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகம் பண்ணும்படியாக, எற்றைக்கும் மேழ பிறவிக்கும் முந்தன்னோடுற்றோமே யாமோ உனக்கே நாமாட்சிவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தித்த மாதிரியாக இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உனக்கே அப்படின்னா உன்னை தவிர வேற யாருக்கும் இல்லாமல் உன் ஒருவனுக்கே அந்த கைங்கரியம் பண்ணணும் என்பதை சொல்லி பிரார்த்தனை. பவந்தமே வானுச்சரன், அனுச்சரன் தொடர்ந்து கொண்டு என்று சொன்னார். உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் வேணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்பேற்பட்ட பாக்கணும். கதா மாம் பகவான் சுகீயா அதிஹீதலயா திருஷாவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிசரியாஜாம் மாம் ஆஜாபயிஷ்யதி. பகவத் பரிச்சரியாயாம் ஆசாஹம் வர்தயித்வா. இந்த பகவத் பரிச்சரியில ஆசையை வளர்த்து கொண்டு ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல சுவாமி எம்பெருமானார் அருளி செய்கின்றார். எப்படிப்பட்ட பகவத் பரிச்சரியத்துல எப்படி அந்த ஆசையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, கதகமாம் பகவான் ஸ்வகீயா அதிசீகளையா திருஷா அவலோக்கிய. அந்த பெருமாள் என்னை பார்த்து ஸ்வகீயா அதிசீதலையா திருஷா, அதிசீதலையா மிக குளிர்ந்ததாக இருக்கின்ற தன்னுடைய கட்டாட்சம், அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் எம்மேல விழுந்து என்னை பார்த்து அவருடைய திருவாக்குனாலே ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிசரியாயாமம் அஜ்ஞாபயிஷ்யதி. ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிராம் அப்படியே அது ஒரு நம்மிடத்துல இருக்கிற ஒரு ஸ்னேகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவாக்கு. அந்த திருவாக்குனால டெய் இந்த காரியத்தை பண்ற, நீ இதை பண்ற, நீ அதை பண்றான்னு சொல்லும்படியான ஒரு கட்டளை இடும்படியான ஒரு நிலை எப்பொழுது எனக்கு வரப்போகிறது என்று அந்த பகவத் பரிச்சரியில ஆசையே வளர்த்து கொண்டு ஆசையை நாம வளர்த்து கொள்ளணும் என்பதாக அருளி செய்கின்றார். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல எல்லாம் ஆளவந்தார் சொன்ன வழியில தான் பாஷகாரர் போரிடவர். கிட்ட சொல்ற பவந்தமே வாஹனுஜரன் உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு அப்படின்னு, உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு அப்படின்னு சொன்ன, உன்னை அனுசரம் பண்ணிட்டு அனுநயனம் பண்ணி கொண்டு அப்படின்னு சொல்லச்சு, உன்னை அனுசரிக்கணும் ஏனையேன தாத்தா கச்சதி என்று சொல்லும்படியாக எந்தெந்த வழியில எப்படி எப்படி எல்லாம் போறாளோ அந்த வழியில போகும்படியாக, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். பெருமாள் எழுந்திருந்தாருனாக்க அவருக்கு குடையாகவும், அவர் நடந்து போனார்னாக்க, அவர் அமர்ந்தேர்னாக்க அவருக்கு சிம்ஹாசனமாகவும், இப்படியெல்லாம் திருவணம் தாழ்வான் பண்ணுகின்ற கைங்கரியம் போல எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக எனக்கு பண்ண வேண்டும் என்று சொன்னார். இது எப்பேற்பட்ட விஷயம் என்று பார்க்க வேண்டும். ஏதமானந்தமயமாத்மானமுபசங்க்ரம்ய இமான் லோகான் காமான் காமரூப்யன சஞ்சரன் ஏதத் சாமகாஜம் நாஸ்தே. என்று உபனிஷத் சொல்லுகின்றது. வேறுபட்ட ஆனந்தமயனாக எழுந்துள்ளிருக்கின்ற பரமாத்மாவை அணுகி நாம எந்தெந்த ரூபங்கள் எடுத்துக்கணுமோ அந்தந்த ரூபங்களை எடுத்துட்டு எல்லா லோகத்துக்கும் அந்த பரமாத்மாவையே பின்தொடர்ந்து கொண்டு இந்த சாமகானத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட நிலை ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னு சொல்றதுக்கு அப்பேற்பட்ட நிலையை இங்கு அருளி செய்கின்றார். அவரையே பின்தொடர்ந்து கொண்டு என்று சொன்னார். அவரை பின்தொடர்ந்து கொண்டு சொல்லும்பொழுது எப்படி பண்ணணும் அப்படின்னா, விவிஷ்ய விஸ்வேந்திரிய தருஷ கருஷணி மனஸ்தலே நித்ய நிஷ்டலாம் சுவாசம் தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, தாவகீஹி கிரஹ ஸ்ருணுயாமஹ, உம்முடைய வார்த்தைய நான் கேட்கணுமா, பெருமாளுடைய வார்த்தையை கேட்கணுமா, அர்ச்சாவதியில அர்ச்சா சமாதியில அப்படி எல்லாம் கூட நடக்குமாண்ணா அப்படின்னா கேட்கணும். எப்படிப்பட்டதாக வார்த்தையை கேட்கணும் அப்படின்னா, விவிஷ்ய விஸ்வேந்திரிய தருஷ கருஷணி, எல்லா இடத்திலையும் புகுந்து எல்லா இந்திரியங்களுக்கும் அதனுடைய சிரமங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக, எல்லா இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறதா இது, அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு என்று மனஸ்தலே நித்ய நிகாத நிஷ்டலாஹ, மனசுல எப்பவுமாக இருந்துருக்கிற ஒரு ஏதாவது ஹிருதய மத்தியத்துல பிரத்யட்சங்களா இருக்கக்கூடியதா இருந்து இருக்கிற என்னமா போல இது ஒரு சீசுக்தி, அதாவது இடைவிடாது என்று அர்த்தம். இது கொஞ்ச நாள் மாத்திரம் இருந்தா போறாது, எப்பவுமே இருக்கணுமா? இது எப்படிப்பட்டனும் சுதாசகீஹி அப்படின்னு அமிர்த தாரையை போல இருந்திருக்கக்கூடியது, சுயதளமாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட உம்முடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற பவந்தமேவ அனுசரன்னு இதெல்லாம் எப்போ அவரை பின்தொடர்ந்தாதான் அது நடக்கும். அந்த பின்தொடக்கும்படியான ஒரு நிலை இருக்க அது பவந்தமேவ அனுசரன்னு நிரந்தரம் என்னன்னு போடுற பாருங்க. பவந்த சரி உன்னையே பின்தொடர்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு காலத்துல ஒரு மாசம் இந்த ஊர்ல இருக்காரு, இந்த ஒரு மாசமும் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு விடவிடாமல் அகரஹர் எப்ப பார்த்தாலும் அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு அவருடைய பெருமாளுடைய இருந்துட்டு இருக்க அப்புறம் போயிட்டு போருமா அப்படின்னா போறாதான். நிரந்தரம் பவந்தமேவானுசரன் நிரந்தரம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் நிரந்தரமாக எப்பொழுதுமே உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான நிலை எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற. உத்தராவதி இல்லாமல் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற நாள் வேணா பூர்வாவதி வேணா இருக்கான், இன்னிலிருந்து அவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிருக்கான்றது சொல்லலாம் அந்த ஜீவாத்மா. ஆனா கொஞ்ச நாள் ஆயிட்டு போன உடனே அவர் திரும்பி வந்துட்டே இருந்தாக்கா அது கிடையாது. அந்த திரும்பி வர்றதுன்றது இல்லாமல் அங்கேயே இருந்து கொண்டு உத்தராவதி இல்லாமல் உனக்கே கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை, அந்த நிலையை பிரார்த்திக்கின்றார் இங்கு ஆளவந்தார். இது கைங்கரியத்துக்கு சொல்லச்சே ராமர் காட்டுக்கு எழுந்துள்ளார், அதாவது தசரத சக்கரவர்த்தி அவரால் சொல்ல முடியல இந்த கைகையினுடைய வார்த்தைய, இவள் கேட்டுட்டாலே இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் மூர்ச்சித்து ராமரை பாக்கிறே பாக்கெல்லாம் கல்லது ஜலம் கொட்டின்றவாக்கு இருக்கு, அவருக்கு வார்த்தை வரல, வெளியில வரல. இப்படி கைகைக்கு ஒரு காலத்துல ரெண்டு வரன் கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு வரனையும் இப்ப இப்படி இந்த மாதிரி அந்நியாயமா அவ கேக்குறா, அதை எப்படாப்பா உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு அவருக்கு வார்த்தை வராமல் அப்படியே தவிக்கிறேன். ராமரை பார்த்த உடனே அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணு அப்படியே ஜலம் கொட்டுறது, அந்த கண்ணை மறைக்கிறது, ராமரை தாக்கவே முடியல. அந்த நிலையில சரி இவர் எவ்வளவு நாள் ராமர் எதிர நின்றுந்தாலும் இந்த தசரத் சக்கரவர்த்தி ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டா கைகேயி. அப்ப கைகேயி சொல்றப்பா, உங்க அப்பா உன்னிடத்துல ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்குதான் உன்னை கூட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோமா, இது மாத்திரம் சொன்னா போறோம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது பத்தி ராமனிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இவர் காட்டுக்கு போறது போறோம் அப்படின்னா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோமாப்பா அப்படின்னா மனசா சங்கிரிக்க அது வார்த்தை வருது, ஆஹா போயிட்டு வரேன்னு வார்த்தை சொல்றதுக்கு முன்ன மனசாலேயே சம்பூர்ணமா ஒத்துன்னு ஆஹா பண்ணணும்னு இட்டு அதுக்கு என்ன பித்ருவாக்கிய பரிபாலனை நான் பண்றேன், நான் அதுக்கு என்ன போயிட்டு வரணும், காட்டுக்கு தானே போயிட்டு வரணும், நான் போயிட்டு வரேன் 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு. அப்போ போகச்சு சரி தன்னை மாத்திரம் தான் சொன்னாரே தவிர ராமன் தான் காட்டுக்கு போனோம்னு சொன்னாரே தவிர, அதாவது கைகை கேட்ட வரன்ல ராமன் காட்டுக்கு போனோன்றதாக தவிர சீத காட்டுக்கு போனோம்னோ லட்சுமணர் காட்டுக்கு போனோம்னோ எதுவுமே அவ கேட்கல. அங்கிருந்து சீதையினிடத்துல மனைவியினிடத்துல வந்து சொல்ற ராமன், நான் போயிட்டு வரேன், நானு காட்டுக்கு போயிட்டு வரேன், 14 வருஷம் நீ இங்கேயே இருந்து இங்க இருந்துருக்க மாமனா தசரத சக்கரவர்த்தி கௌசல்யா இவாளுக்கு எல்லாம் சிசுரூஷ பண்ணிட்டு, ஒரு மாமியாரா ரெண்டு மாமியாரா எத்தனை மாமியார் இருக்கா உனக்கு, அத்தனை மாமியாருக்கும் நீ சிசுரூஷம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துரு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு சீதா பிராட்டி சொல்ற, இல்ல இல்ல நானும் உன்னோட காட்டுக்கு வரனே அப்படின்னு கேக்குற. ஐயோ அங்க புலி சிங்கம்லாம் இருக்கும், காடு ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னா, எஸ்வயா சகச சொர்க்கா அப்படின்னா, ஐயோ இது என்னத்துக்கு நீ சொல்ற, நீர் எங்க இருக்கிறோ அதுதான் எனக்கு சொர்க்கமா இருந்துட்டு இருக்கும், நீர் இல்லாத இடம் எனக்கு நரக்கமா இருந்துட்டு இருக்கும், ஆகையால இது சொர்க்கம்னு நினைச்சிட்டு நீர் நினைச்சேன்னா கூட இது எனக்கு நடக்கமா தான் இருக்கும், அகல் நீர் எங்க இருக்கிறோ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இது கொஞ்ச நாய் சம்பாதத்துக்கு அப்புறமா இவரும் அவளுடைய நிர்பந்தத்தினால இவரும் ஒத்துட்டேன். இவர் ஒத்துண்ட பிறகு கண்ணண்ட போறேன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன், இவருக்கும் அப்படியே கண்ணுல ஜலம் தழும்புறது லக்ஷ்மணனுக்கு, ராமர் காட்டுக்கு போகிற ராம அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணுல ஜலம் தழும்புறது, என்ன சொல்றதுன்னு புரியல. சரி ஒரு கால சீதா பிராட்டியை விட்டுட்டு போவரோ என்னமோன்னு பார்த்தா இல்லன்னு ஏற்பட்டு போச்சு. இவர் ரெண்டு பேருமா பட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த போனா போன கைகை ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரும் காட்டுக்கு போனோம்னு கேட்கக்கூடாதா, ராமர் மாத்திரம் காட்டுக்கு போனோம்னு கேக்குறாரு, இப்ப நான் என்ன பண்ண முடியும், நான் அவரை விட்டுட்டு நான் இந்த ஊர்ல இருந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்காக அவர் என்ன பண்றார், பிரார்த்தனை பண்றார். ராமனை பார்த்து சீதையை புரட்டு குருஷ்வமாம் அனுச்சரன் அப்படின்னு வைதர்மம் நேகவித்தியதே உண்டு. அந்த சீதா முவாச்ச அத்தியசகா அப்படின்னு அந்த இவர் பார்த்து லக்ஷ்மணர் பார்த்து சீதையும் ராமனுமாக இருந்திருக்கிற ஒரு சேர்த்தியில ராமரிடத்துல தான் பிரார்த்தனை. இருந்தாலும் பாக்கிறது சீதையா, சீதையினுடைய புருஷகாரம் ஓணும் அப்படின்றதுக்காக அந்த சீதைய பார்த்து ராமர் சொல்ற லக்ஷ்மணர் பிரார்த்தனை பண்றார், நானும் உன்னை பின்தொடரும்படியாக அனுகிரகம் பண்ணணும், இதுல ஒன்னும் பெரிய தப்பு எதுவும் நடக்கல, இது சாஸ்திரம்தான், ஆகையால வைதர்மியன் நேக வித்தியதே என்று பிரார்த்தனை பண்றார். அந்த அனுச்சரன் பின்தொடர்ந்து அப்படின்னா, அப்ப நீ என்னோட வந்து என்ன பண்ண போற, நீ எனக்குதான் தள்ளிட்டு நான் காட்டுக்கு போறேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குற மாதிரி அதுக்கு பதில் அவரே சொல்லிடுற, பவான்ஸ்துதா வைதேகியா கிதிகானுஷு நம்ஸ்கதே அகம் சர்வம் கிருஷ்யாமி ஜாக்கிரதா ஸ்வபதஸ்டதே. நீ மூச்சின்றிருக்கு செய்யும், தூங்கின்றிருக்கு செய்யும், எல்லா சமயத்திலயும் உங்க ரெண்டு பேருக்கும் நான் கைங்கரியம் பண்றேன்னு. திவ்ய தேகாயுஷ்யபி சேஷி தம்பதிதயா தீட்சா முதீட்சாமகன்னு சுவாமி பிரார்த்தனை பண்ற, மீதி இருக்கிற நாள்லயும் அந்த திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நான் எப்பவுமே விரும்புபவனாக இருந்திருக்கேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி திவ்ய தம்பதிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருப்பேன், ஆகையால நான் என்னை பின்தொடர வேண்டும், உன்னை பின்தொடர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். பவந்தமேவானுச்சரன், உன்னையே பின்தொடர்ந்து கொண்டு, அதுவும் கொஞ்ச நாள் நெஞ்ச நாள் இல்ல, நிரந்தரம் எப்பொழுதுமே உன்னை பின்தொடர்ந்து கொண்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ண போற, இப்படி பின்தொடர்ந்து வந்து என்ன பண்ண போற அப்படின்னா, அவானுபூதி சம்பூத பிரீத்திகாரிததாசதாம் தேஹி மே கிருபயா தேவ நஜானே கதிமன்யதா சர்வாவஸ்தோசிதாசேஷேஷதைக ரதிஸ்தவா பவேயம் புண்டரீகாட்சா த்வமேவஹி வங்குருஷ்வமாம். இங்க பிரார்த்தனை பண்றது எப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றது பாருங்கோ. அப்பா புண்டரீகாட்சா என்ன, புண்டரீகாட்சனாக இருந்திருக்கவன் பெருமாள் தான், வேற யாரும் புண்டரீகாட்சன் கிடையாது. அவரை பார்த்து நீயேதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எப்படி பண்ணும், தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தாசதாம், உனக்கு அடிமையாக இருந்திருக்கிறது, அந்த அடிமையாக இருந்திருக்கிறது தவ அனுபூதி சம்பூத பிரீத்திகாரிதம், உன்னை அனுபவிச்சு உன்னுடைய அனுபவத்தினாலே உன்னை சேவிச்சு சேவிச்சு சேவிச்சு உனக்கே அந்த அந்த பிரீத்தினால அந்த சந்தோஷத்தினால உனக்கே அடிமையாக ஆகி தேஹிமே கிருபயா தேவா நஜானே கதிமன்யதா, தேஹிமே கிருபயா நாத நஜானே கதிமன்யதா, எனக்கு வேற கதி தெரியல, உனக்கு அடிமையாக இருக்கும்படியாக பண்ணு என்பதாக சொல்லுகின்ற. எஸ்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடுமே யாமோ உனக்கே நாம் ஆட்சிவோம் என்பதாக சொல்லி ஆண்டாள் அருள் செய்கின்ற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லுகின்றார் ஆளவந்தார். ஓ இப்படி என்ன வரணும் அப்படின்னா, பவேயம் புண்டரீகாட்ச தொமேவைவன் குருஷ்வமாம் சர்வாவஸ்தோசிதாசேஷ சேஷத்தைக்க ரத்திஸ்தவன், எல்லா சமயத்திலையும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணி உமக்கு ஒரு உகப்பு ஏற்பட்டு அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும்படியாக அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு பண்ண வேணும் என்ற பிரசாந்த நிசேஷ மனோரதந்தரா, பிரசாந்த நிசேஷ மனோரதந்தரா மற்ற நம் காமங்கள் மாற்று. எனக்கு வேற எண்ணங்கள் ஏதனா இருந்ததுன்னாக்கா தேவர் பெருமாளை தவிர பகவத் கைங்கரியத்தை தவிர வேற விஷயத்துல ஏதனா எண்ணங்கள் இருக்குமே ஆனால் அவைகளையும் போக்கடித்து, வேற எந்த விதமான ஆசையும் இல்லாதவனாக பிரசாந்த நிசேஷ மனோரதாந்தரா எல்லாம் ஆயிடுத்து, அதாவது வேற மனோரதம் எதுவும் என்னுடைய எண்ணங்கள் எதுவுமே இல்லாதபடியாக வேற விஷயத்துல என்னுடைய போனாதபடியாக பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகின்றார். இங்கு அது மாத்திரமில்ல மனோ வியாபாரம் இல்லாம என்றுகள் கனவு. கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரஹம், கதாஹம் ஐகாந்திக நித்ய கங்கரஹம். கதா கதா அப்படின்னு கேக்குற, எப்பொழுது ஐகாந்திக நித்ய கிங்கரஹம், ஐகாந்திகா அப்படின்னு சொன்னவன ஒரே ஒரு விஷயத்திலேயே நேதமான மனசை உடையதாக இருந்துருக்கிறது இருக்க, அதுதான் இப்ப பெருமாளையே அடையணும் நினைக்கிறது இருக்கு, அது ஐகார்த்திகம், வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பிரம்மருத்ராதிகளெல்லாம் அடையணும் சொல்லி கூட இருந்துட்டு இருக்கலாம் மூலியம். அப்படி பண்ணமானாக்கா அவளுக்கெல்லாம் திருப்பி வர்றதுன்றது கிடையாது, அவ கிடையாதுன்றது கிடையாது. அவ கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாரும் திரும்பி வந்துதான் ஆகணும். ஆனா பெருமாளை அடைஞ்சாதான் திரும்பி வர்றதுன்றதே இல்ல. ஆகையால கதாகம் எப்பொழுது ஐகாந்திக நித்திய கிங்கரஹம் அப்படின்னு, நித்திய நித்தியமாக நியத்தமாக இருக்கக்கூடிய கைங்கரியங்களை உடையவனாக ஆக வேண்டும். அது நான் எப்பொழுது ஆகுவேன் கதாகம் கதாகம்னு கேட்கிறார். எப்பொழுது எப்பொழுதுன்னு கேட்கிறார். இந்த கதாகம் அப்படின்னு சொல்லச்சு ஆழ்வார் பாரிக்கின்றார். என்றுகள் கான்கள் காண்பது அப்படின்னு, என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவன், நான் எப்ப வந்து உன்னை சேவிப்பேன் எப்படின்னெல்லாம் ஆழ்வார்கள் பாரித்த மாதிரியாக இவர் பிரார்த்தனை பண்ணுகின்றார். கதாகமை காந்திக நித்ய கிங்கர. இப்படி நித்திய சப்தம், அதுல ஐகாந்திகம் பெருமாளையே நினைச்சிருந்து பண்றதுன்றது விஷயம் பெருமாள் விஷயத்திலேயே. நித்திய கிங்கரத்துவம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிட்டு கொஞ்ச நாள் இல்லாத போறதுன்றது இல்ல. அதே மாதிரி தேவதாந்தரத்துக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக தேவதாந்தரத்துக்கு கிங்கரத்துவம் இல்லாமல் பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணும்படியாக இருந்திருக்கிறது ஐகாந்திக சப்தத்தினால சொல்றது. நித்திய சப்தத்தினால நிரந்தரமாக சொல்லக்கூடியது. இப்படி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாகம், அதுவும் எப்படி பாக்கணும். ஆகச்சவத்ஸ பத்ரம் தே புண்டரீக மகாமதே மத்ரூபதாரி நித்யாத்ம மமபாத பரிகிரகம். பெருமாள் சொல்லணுமா, பாபா பாபா குழந்தை வாபா அப்படின்னு சொல்லணுமா, உனக்காக தான் நான் இத்தனை நாளா நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா. அப்பா நீ ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கே குழந்தை, நீ வா, உனக்காக உனக்கு கைங்கரியம் கொடுக்கறதுக்காக தான் நான் இருந்துட்டு இருக்கேன். மத்ரூபதாரி நித்யாத்மா மம்பாத பரிகிரக, என்னுடைய ரூபத்தை தரிக்கின்ற, ஏன்னா அங்க போயிட்டு போனா சீவைகுண்டத்துக்கு போயிட்டு போனா எல்லா விதமாக எப்படிப்பட்ட ரூபத்தை வேணாலும் நாம தரித்துக் கொள்ளலாம். அப்படி எனக்கு என்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக இருந்து கொண்டு எனக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தமாக இருந்து கொண்டு நீ வந்திருக்கிறது வாவான்னு கூப்பிடும்படியான ஒரு சந்தோஷத்தோட கூப்பிடும்படியான இது. அது பிரகர்ஷயிஷ்யாமி, நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னா இந்த அகம் அப்படின்ற வார்த்தை இருக்க கதா அகம் பிரகர்ஷயிஷ்யாமி அப்படின்றது எல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் விசேஷம். அகம் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன், அதிநீச்சனாக நான் இருந்திருக்கிற நான், நான் போய் பெருமாளுடைய அத்யுன்னதமாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக. நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. பெருமாள் அங்கேருந்து சீவிகுண்டத்திலேருந்து திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்கார். இந்த திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்கிறது என்னத்துக்காக தெரியுமா அப்படின்னா, அங்க நித்தியசூரிகள்லாம் வந்து அங்க வந்து சேவிக்கிறதுக்காக இல்ல, இல்ல தேவதைகள்லாம் வந்து சேவிக்கட்டோன்றதுக்காக இல்லையா, என்ன மாதிரி அதிநீச்சனாக இருந்திருக்கிற எனக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே. இதனால எனக்கு அனுகிரகம் பண்றதுனால அவருக்கு நித்திய நிச்சயம் தேஜஸ் அதிகமா என்று வரதான். அவருக்கு அப்ப ஏற்பட்ட தேஜஸ் உடையவராக எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அந்த நிலையில அந்த பெருமாள் அவர் எனக்கு அனுகிரகம் அகம் அப்படின்னு, நான் எப்ப ஏற்பட்டவன் அப்படின்னு, எனக்கு கதா எப்பொழுது அப்படின்னா, கதாகமை காந்திக நித்ய கிங்கரஹா, நான் உனக்கு நித்திய கிங்கரனாக இருந்து கொண்டு உனக்கு தொண்டு புரியும், உன் ஒருவனுக்கே தொண்டு புரிவனாக இருந்து கொண்டு உன்னை சந்தோஷிப்பது என்பது எப்பொழுது என்று பிரார்த்தனை பண்றார். புறத்தாழ்வான் தேவ பெருமாளை பார்த்து கேட்கிறார். விலோகனைர் விப்ரமணைரபி ப்ரவோ ஸ்மிதாமிருதைங்கித மங்களைரபி பிரசோதிதஸ்தே வரத பிரஹிருஷ்டதீ கதா விதாஸ்யே வரிவஸ்யனம் தவ. தேவ பெருமாளே, எனக்கு நீர் எப்ப அனுகிரகம் பண்ண போறே அப்படின்னார். வரிமசனம் தவா அப்படின்னார். உனக்கு கைங்கரியம் பண்றத எப்ப அனுகிரகம் பண்ண போறேன்னு கேக்குறேன். என்ன மாதிரி அனுகிரகம், எப்படி முற்பட்ட கைங்கரியம் பண்ணனா, பத்தாணி சேவகம் பண்ணணும். உன்னுடைய புன்முறுவல்னாலே, உன்னுடைய கட்டாட்சம், அந்த பார்வையினாலேயே உனக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத நான் தெரிஞ்சுண்டு நிறையவனும் விலோகனை புருவன் நெறிப்புனாலே நான் பண்ற கைங்கரியம் உனக்கு உகப்பா இருக்கா இல்லையான்றத தெரிஞ்சு கொள்ளும்படியாக பண்ணணும். ஒரு புன்சிரிப்பு, ஒரு இங்கிதம், இது இந்த சமயத்துக்கு இது பண்ணணும்னு சொல்லும்படியான இப்படிப்பட்ட கைங்கரியத்தை கதாவிதாசே வரிவசனந்தவா, உனக்கு கைங்கரியத்தை எப்பனி கொடுக்க போற, எப்பனி கொடுக்க போற என்று பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன் திருப்பக்குழியில எழுந்துள்ள இருக்கிறேன். விஜயராகவ பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றார். புஜகேந்திர கருத்மதாதிலப்யா, அனந்த கருடன், அனந்தன் கருடன் விஷக்கன் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரிகள்லாம் உமக்கு அவர்களாலேயே பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் இருக்க, அந்த கைங்கரியத்தை எனக்கும் கொடுத்து பரிச்சரியா விபவை பரிஷ்கிரியே, இந்த பரிச்சரியா விபவங்களாலே என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று அந்த கைங்கரியத்தை அனந்தன் பண்ணக்கூடிய, கருடன் பண்ணக்கூடிய, விஷத்தேனர் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு என்னை சிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணி பிரகர்ஷயிஷ்யாமி, நான் சந்தோஷம் அடைவேன்னு சொல்லல, உனக்கு உக இருக்கும்படியாக உண்மை சந்தோஷப்படுத்துவேன், அதுதான் எனக்கு புருஷார்த்தம். பெருமாளை சந்தோஷப்படுத்துறது தான் எனக்கு புருஷார்த்தம். அதை நீ எப்ப பண்ண போற என்பதாக பிரார்த்தனை பண்ற. இத நீ எப்ப பண்றையோ அப்பதான் சனாத ஜீவிதா, இப்படி எனக்கு இந்த கைங்கரியத்தை பண்ணும்படியாக பண்ணனாக்க, நான் இத்தனை நாள் வரைக்கும் அநாத்தையாக இருந்தேன், என்னை யாரும் கேட்பார் இல்லாமல், எனக்கு நாதன் இல்லாமல் நான் அநாதனாக இருந்தவனை சனாத ஜீவிதா அப்படின்னா, எனக்கு நாதனாக என்னையும் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லும்படியாக இருக்கிறது இருக்க. இது எவ்வளோ பெரிய பதவி இருக்கலாம், எவ்வளோ ஸ்தானத்துல இருக்கலாம், எவ்வளோ கோடானு கோடி ரூபாய் பணம் இருந்துட்டு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், கடைசி சமயத்துல போயிட்டாளுனாக்க ஐயோ போயிட்டாளேன்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமா ஒரு ஆழத்துக்கு கூட ஒருத்தர் இல்லாத இருக்கவா பார்த்தோம்னா, அவளை அநாதன்னு தான் சொல்லணும். இவ பணம் என்ன பண்ணும், இவளுடைய பதவி என்ன பண்ணும், இவ எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது, அவள் அநாத ஜீவிதான் அவ மொத்த பேரும். ஆனா இப்ப பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா, அந்த பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ணாத வரைக்கும் நாம எல்லாம் அநாத ஜீவிதாலதான் இருப்போம். அந்த பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு போனாக்கா சனாத ஜீவிதமாக ஆயிடுவோம். அது மாதிரி என்னுடைய ஜீவிதத்தை சனாதனோக நாதனோட இருக்கும்படியாக நீ பண்ணி எப்ப ஒன்ன நான் சந்தோஷிப்பிக்க போறேன் என்று இந்த ஸ்லோகத்தினாலே அளவந்தார் பிரார்த்திக்கின்றார். அளவந்தார் நமக்கு அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய மகாத்மியத்தை தெரிவிக்கின்றார். இந்த ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த வருஷத்துல எனக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, மூணு இடத்துல அந்த அத்தியன உற்சவத்துல பெருமாள் சேவிக்கும்படியாக, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவாளை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. முதல்ல திருவேந்திபுரத்துக்கு போயிருந்தேன். அந்த திருவேந்திபுரத்துல போனோம்னாக்க நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, நாளை ஏகாதசிக்காக இன்னைய தினத்துல பார்த்தோம்னாக்க தேசிகன் சன்னதியில பெருமாள் ஏழப்பறையர், அதுக்காக தேசிகன் சன்னதியெல்லாம் முத்து பந்தல், அந்த முத்து பந்தல் போடுறதெல்லாம் யாருன்னா வேதபாராயணக்கார பசங்கோ பெரியவா வயசானவா எல்லாரும் ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து அது பந்தல் போடுற பெரிய பந்தல், அதுல குளோபு லைட் அது இது அமக்களமா பண்ணி இருக்கு. அங்க பெருமாள் பத்தி உலாத்தல் நடக்க போறது, தேசிகன் பத்தி உலாத்தல் நடக்க போறது, தேசிகன் மங்களாசாசனம் பண்ண போறேன், தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் எழ போறேன், தேசிகன் வாசல்ல சன்னதி வாசல்ல நடக்க போறதுன்றதுக்காகவே அப்பேற்பட்ட ஒரு பந்தல், அது ஒரு கைங்கரி. என்ன சந்தோஷத்தோட என்னமா பண்றா உற்சாகமா பண்ணி அது தெரிச்சு. அதுக்கு அடுத்தது பாக்கணும், நாவல் பக்கத்துல இருந்தோம், அங்க நாலு நாள் இருக்கு. இந்த அத்தியன உற்சவத்துல பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்றதே புருஷார்த்தம்னு சொல்லி இந்த 91 திருநட்சத்திரத்திலையும் அடைய திருத்தகப்பனான்றதுல மாத்திரம் சொல்ல, ஆச்சாரியன்ற ரீதியிலையும் நான் சொல்ற ரீதியில அது எல்லாரும் நாங்கள்லாம் பின்னாடி போனா கூட போயிடுவோம். அவர் முன்ன உட்காந்து அங்க எழுந்துள்ள இருந்துட்டு அதுல ஒரு துளி கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் 1 மணிக்கு முடிஞ்சாலும் 2 மணிக்கு முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்துதான் அந்த பெருமாள், அதாவது அவரை சாப்பிடுறதுன்றது அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம். நமக்கே கூட ஒரு சமயம் பார்த்தா சோம்பேறித்தனமா இருந்துருக்கு, இது பாத்துக்கலாம்ப்பா, அப்புறம் இல்ல ஒரு முன்ன ஏதாவது பொங்கல் சாப்பிட்டு போவோம் பாராயணத்துக்கு அப்படின்னு எல்லாம் எண்ணம் வருது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடி அந்த கைங்கரியம் பண்றதுக்காக அடியன் தமிழ்களும் பிராத்தாக்களும் இன்னும் பல பேர் அங்க வந்தவா மொத்த பேரும் வாசுதேவாச்சார் இந்த மாதிரி எல்லாருமே அந்த பெருமாளுக்கு நாம அந்த நாள்ல கைங்கரியம் பண்ணும். இதுதான் நம்ம அத்தியனம் பண்ணத்தினுடைய பலன். வகையில இது புருஷார்த்தம், இது பண்ணலன்னா 1 வருஷம் வீணா போயிடுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அங்க வந்து கைங்கரியம் பண்றா மொத்த பேரும். ஒரு நாளான கைங்கரியம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவான கைங்கரியம் பண்ணணும், இந்த வேத பாராயணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கைங்கரியத்துல பாக்கணும். காஞ்சிபுரத்துல வந்து அடுத்தது சின்ன பசங்கள்ல இருந்து பார்த்தோம்னா பெரிய கோஷ்டி, வேத பாராயண கோஷ்டி 40 பேருக்கு. அந்த மண்டபம் முழுக்க இருந்துருக்கு. அந்த பெருமாள் திருச்செவி சாட்சி கொண்டு கண்ணாடிகரையில எழுந்தருள் இருந்துட்டு இத்தனை பேருடைய வேத பாராயண வேத சப்தத்தை வேதாட்சராணி யாவந்தி படித்தானி துஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதான் என்ன சம்சயகான்னு சொல்லும்படியாக அந்த வேத பாராயணத்தை கோஷத்தை கேட்டு இருக்கார். அவ்வளவு பெருமாளுக்கு முகோல்லாசம் ஏற்படுது. பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதான்னாக்கா இங்கேயே அதை பண்ணிடுறார். அளவு வந்தாரு என்னைக்கோ பண்ண போறேன்னு சொல்ற வார்த்தைய அவர் திருமுகத்துல திருமண்டகம் மண்டலத்துக்கு எதிரே இருந்துட்டு அவர் கட்டாட்சம் பட்டுண்டு அவர் எதிரே அவர் நாமாக்களை சொல்லும்படியாக பிரத்யக்ஷரமும் பகவன் நாமாவாக இருக்கக்கூடியத ஒரு கைங்கரியமாக 6 மணிக்காலம் 5 மணிக்காலம் உட்காந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது. இது பார்த்தவங்க இது ஆச்சரியமா இருந்து எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வச்ச மாதிரி ஒரு விஷயம். பெருமாள் தீனோத்சவம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த நாள் ஏற்பா சாத்த முறை, அதுக்கு அடுத்த நாள் இந்த ஊர்ல அனுஷ்டான குல உற்சவம் சொல்லுவா, மீதி ஊர்ல தேசிய பிரபந்த உற்சவம் சொல்லுவார். அந்த தேசிய பிரபந்த உற்சவத்துக்கு சாலக்கிணருக்கு பெருமாள் எழுதுவர். இங்க அனுஷ்டான குல உற்சவத்துக்கு சாலக்கிணறுலதான் அந்த இடத்துல தான் பாஷிகாரர் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்த இடம்னு சொல்லி சொல்ற வழக்கம். அங்க எழுந்தருளி அங்க திருமஞ்சனங்கள்லாம் கந்தருளி அங்கிருந்து பெருமாள் தேசிகன் சன்னதிக்கு எழுந்தருளார். பாஷிகாரரும் பெருமாளுமாக ரெண்டு பேருமா எழுந்தருளி அங்க தேசிகனுக்கு மரியாதை எல்லாம் ஆகி அனுகிரகம் நடக்கும், விசேஷமான பிரசாதங்கள்லாம் நியோகம் ஆகும். அந்த கைங்கரியத்திற்கு பார்த்தோம்னாக்க இங்கும் தூப்பலுக்கும் இந்த பெருமாள் சன்னதிக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருந்துருக்கு. பெருமாளுக்கு ஹவிஸ் நிவேதனம் பண்ணணும்னாக்க தேவப்பெருமாள் மற்றமிட பள்ளியில என்ன உண்டோ அதுதான் பெருமாள் அம்சைவேன், அங்கங்க தலை பண்ணி அதெல்லாம் அம்சைய மாட்டேன். ஆகையால அவருக்கு நிவேதனம் பண்றதுக்காக, நிவேதனம் பண்றதோட மாத்திரமில்ல அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவதற்காக இங்கேந்து தலையில நடந்துதான் எடுத்து போனோம், வண்டி எல்லாம் அடிச்சுன்னு போக கூடாது. இந்த வேத பாராயணம் கைக்கரியம் பண்ற ஆளே அவள் எல்லாமே ஒரு துளியும் சிரமத்தை பார்க்காமல் இத அப்படியே தலையில இங்கிருந்து ஒரு 4 படி பிரசாதம் 5 படி பிரசாதத்தை தூக்கிட்டு போறதுன்னாக்க என்ன, அதுவும் நடந்து கீழ் எல்லாம் வச்சா அசுத்தமா போயிடும். இது பெருமாளம் செய்யணும், சுவாமி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணது பாஷிகார் நிவேதனம் பண்ணும், ரெண்டு பேருமா நிவேதனம் பண்ணது சுவாமி தேசிகன் நிவேதனம் பண்ணும், அந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட கூட இந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இவளே ஏழ பண்ணிட்டு போனதை பார்க்கச்சே எனக்கு வாஸ்தவமாவே கண்ணில் செலவு வந்தது. இவளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரிய சித்தி கிடைச்சிருது. ஒன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா பெருமையா இருந்தது, நம்ம சேர்ந்தவாள்லாம் இந்த கைங்கரியம் பண்றாளேன்னு வேத பாராயணம் பண்றதோட இல்லாமல் இவளுக்கு எல்லா விதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியம்னு சொல்றாள், அந்த கைங்கரியம் கிடைக்கிறது. பெருமாள் எழுற சுவாமி தேசிகன் எழுறேர், சுவாமி தேசிகன் சன்னதிக்கு பெருமாள் எழுறேர், எம்பெருமானார் எழுறேர் அப்படின்னா ஆத்துக்கு ராஜா வர மாதிரி தேசிகன் சன்னதியில மாவுல தோரணம் கட்டி ஒவ்வொரு இந்த தோரணம் பெருசு பெருசா அந்த இதெல்லாம் போட்டு அங்க லைட் எல்லாம் போட்டு புஷ்ப மண்டல் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணி ஆத்துக்கு ராஜா வரத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி மாப்பிள்ள வரத்துக்கு மாமனாரில் அலங்காரம் பண்ற மாதிரி அந்த அந்த தேசிகன் சன்னதியே அலங்காரம் பண்ற அது ஒவ்வொன்றத்துக்கும் கூட கூட கூட கூட இருந்து இது இப்படி பண்ணுங்களா இப்படி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கோட பாக்குறது அந்த தேசிகன் சன்னதியில தேசிக பிரபந்தம் முழுக்க தேசிகன் திருச்செவி சாதத்தும் படியாக பண்றது இது இவ்வளாத்தையும் பண்ணிட்டு இதுக்கு மேல இப்படி இங்கேருந்து இந்த கோவிலேருந்து காத்தால 6 மணிக்குள்ள பெருமாள் 11 மணிக்கு 7 அதுக்குள்ள இந்த பிரசாதங்கள்லாம் கொண்டு போய் வச்சிடணும் அங்க போய் வச்சிடணும் ஏன்னா அதுக்கப்புறமா பாராயணத்துக்கு போனோம் ஆகையால இதுக்கு ஒன்னும் குறவு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த கைங்கரியா இது பண்றவா அதை விட்டு இல்லாமல் இல்லையோ அதையும் இல்லாமல் இப்படி பண்றத பார்த்தோம்னா ஒரு சமயம் நம்ம சேர்ந்தவாள்லாம் இப்படி பண்றாளேன்னு பெருமையா சந்தோஷமா இருந்து ஒரு சமயம் பார்த்தோம்னா இந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கமா இருந்தது இன்னும் கேட்டா ஒரு சமயம் பார்த்தோம்னா பொறாமையாவும் இருந்தது இப்படி கூட இருந்துருக்கேன் இப்படி எல்லாம் பண்ற மாதிரி நாம பண்ணாத இருந்துருக்குமே அப்படின்னு அவளுக்கே இந்த கைங்கரியம் கிடைச்சிருக்கேன்னு பொறாமையா இருந்தது இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னா வருத்தமாவும் இருந்தது இவ்வளவு சரீர சிரமத்தை படுறாளே அப்படின்னு இப்படி எல்லாம் இந்த ஒரு கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பண்ணணும் சுவாமி தேசிகனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பண்ணி இதுக்கு எல்லாம் எப்பட சந்தோஷம் அப்படின்னா காலம் 4 மணிக்கு பெருமாள் 3:30 இருக்கும் தேசிகன் சன்னதிக்கு பெருமாளும் பாஷிகாரருமா எழுறார் அந்த வேடுவனுடைய அலங்காரம் சாத்தப்படியில அந்த அலங்காரத்துல பெருமாள் எழுறார் பாஷிகாரரோட ரெண்டு பேரும் எழுந்துருள் வச்சு அந்த வெயில்ல அந்த மஞ்ச வெயில்ல தேசிகன் சன்னதி வாசல்ல தேசிகன் சர்வாலங்கார பூஷிதராக இது கல்யாணத்துக்கு ஒரு நம்ம நாட்டுல ஒரு விசேஷம் நடந்ததுன்னாக்கா நாம எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பொண்ணு மாத்திரம் அலங்காரம் பண்ணிட்டா போருமே நாம ஆத்துல இருக்கவாள்லாம் என்னத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆத்துல இருக்கவாள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறது என்னன்னு கேட்டா நாம பணக்காரன்றத காண்பிக்கிறதுக்கோ இல்ல நம்மள்ட இவ்வளவு பூஷணம் இருந்துருக்கு இதெல்லாம் போட்டுருக்கன்றதுக்கோ இதுக்காக இல்ல இது வந்து நமக்கு ஒரு பெரிய நம்ம ஆத்துல நடக்க போற நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி இது உற்சாகம் கிடைக்காத ஒரு நாள் இந்த நாள்ல நாம எவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு நாம எப்படி இருக்கணுமோ சந்தோஷமா இருக்கணுமோ அலங்காரம் பண்ணிக்கிறதுன்றது சந்தோஷத்தை தான் தெரியப்படுத்துறது அதனால இந்த பரிபூர்ணமான சந்தோஷம் மொத்தத்தையும் வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக நாம அலங்காரம் பண்ணிக்கிறோம் இன்னொருத்தர் பாக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பண்ணல இங்க தேசிகனுக்கு ஏத்தான திருவாபரணங்கள் தத்துமுக்தாக்கலாப்பமால தசாவதாரமால இந்த மாதிரி எத்தனையோ திருவாபரணங்களை சாத்திண்டு அது ஏன்னா பாஷிகார இழப்புறே ஆச்சாரியன் இழப்பு ஆச்சாரியனோட கூட பரமாச்சாரியனாக எழுந்திரள் இருந்திருக்கிற தேவ பெருமாளே எழுந்திருள போறே அப்படின்ற ஒரு பூரிப்பு அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட இத்தனை திருவாபரணங்களோடையும் அவரை எதிர்கொண்டு அழைச்சி தரிசன தாம்போலம் கொடுத்து உள்ள அழைச்சும் போய் இவாள் எழுந்திரள பண்ணின இத்தனை அமுதுபடிகளையும் நிவேதனம் பண்ணி இங்க சுமார் ஒரு 1000 பேர் இருந்திருப்பார் 1000 பேருக்கும் அது விநியோகம் அந்த விநியோகம் பண்ணச்சேதான் இவளுடைய சிரமத்தினுடைய ஒரு ஒரு இது அதனுடைய பலன் கிடைச்சதுன்னு சொல்லணும் இந்த பக்கம் போனையா அந்த பக்கம் போனையா இவாளுக்கெல்லாம் ஆயிடுதா அவளுக்கெல்லாம் ஆயிடுதான்னு பக்கம் பக்கமா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பக்கமா போய் மொத்த பேருக்கும் மொத்த பிரசாதமும் கிடைக்கும்படியாக பண்ணி இப்படி பண்ணது இருக்க இது பார்த்தோம்னா அப்பதான் நினைச்சிட்டு இருக்கேன் சுவாமி பிரார்த்திச்சே பரிகரியா விபவைகி பரிஷ்கிரியேதாகன்னு இப்படிப்பட்ட கைங்கரியங்களை எனக்கு கொடுத்து என்னை சிறப்பிக்க வேணும் என்று அது சீவைகுண்டத்துல போய் கிடைக்கிறதுன்றது அது வேற விஷயம் இங்கேயே இவாளுக்கெல்லாம் அந்த பரிச்சரியா விபவத்தை கொடுத்து அவளை சிறப்பிச்சது இருக்க அத்தியாச்சரியமாக இருந்துட்டு இருக்கு இது மொத்தத்தையும் பார்த்துட்டு அந்த பெருமாள் அங்கேருந்து தூப்புல் தேசிகன் சன்னதியிலேருந்து கிளம்பச்சு தேசிகன் அவரை அவந்தமேவானுசரன் நிரந்தரம் அவரை பின்தொடர்ந்து போறேன் அவர் வாசல் வரைக்கும் கொண்டு விடுறேர் அவர் அதை பார்க்கிறோம் அந்த திருமுக மண்டலத்தை தேசிகனுடைய திருமுக மண்டலத்துல ஒரு புன்னகை ஒரு சந்தோஷம் அப்பா இது பெருமாள் எழுதினத்தினால சந்தோஷமா இல்ல எம்பெருமானார் எழுதினத்தினால சந்தோஷமா தன் அடியார்கள் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமாக இத கொண்டாடுறாளேன்றதுனால சந்தோஷமா, இது இல்ல இது எல்லாமே சேர்ந்த சந்தோஷமா என்கிறது பார்த்தோம்னாக்க அங்க சேவிச்சவாளுக்கு தான் தெரியும், அது சுவாமிக்கு தான் தெரியும். அந்த சந்தோஷத்தோட எழுந்துருளப்போனாக்க அது சேவிக்க நிஜமாவே நமக்கு ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை, மனசு அப்படியே நிறைஞ்சு இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே என்றும்படியாக, உன்னோடு மாத்திரமில்ல இந்த சுவாமி தேசிகனுடைய சாட்சமும் பெருமாள் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் எல்லாருடைய கட்டாட்சமும் சேர்ந்து ஒருங்கே நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்றது இருக்க இந்த பிரார்த்தனை இருந்துருக்கு. இந்த பிரார்த்தனையோட கூட இது மொத்தம் முடியறதாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான நிலைய இது சேவிச்சேன். இது போன வாரமே உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. இந்த வாரம் எனக்கு அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் எனக்கு கிடைச்சதுனால உங்களோட பகிர்ந்துட்டு இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் கிடைக்க முடியாத இருக்கும். இது எத்தனை சொல்லணும்னா, கதாச்சித் குவாபி கேனாப்பி கவிதார்க்கிக சிம்மமாம் ஸ்ரீகாந்த தத்வராச்சாரியேஷு அப்பிரசக்தாக சங்குருன்னு சுவாமி பிரார்த்தனை, நயனாராச்சாரியர் சுவாமி தேசிகனத்துல பிரார்த்தனை பண்ற. நான் எனக்கு என்ன ஓணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் உன்னுடைய தொண்டர்கள் சந்தத்துல அபச்சாரப்படாமல் இருக்கும்படியாக பண்ணணும் என்பதாக சொல்லி சொல்றார். என்னுடைய கட்டாட்சம் ஞான பக்தியாதி சத்சம்பிரதாயின் அனுகம்பையாம் சாதசா விதி வீட்சஸ்வ வேதாந்தாச்சாரிய வாக்கியமாம். உன்னுடைய கட்டாட்சம் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் எப்பேற்பட்ட கட்டாட்சம் தெரியுமா? இது ஒவ்வொருத்தர் எதனா பண்ணா இவருடைய கட்டாட்சம் வந்ததுனாக்கா பணம் வரும், இவருடைய கட்டாட்சம் வந்தா வேற ஏதோ வரும் அப்படின்னு எல்லாம் இல்லாமல், சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம் வந்ததுன்னா பக்தி சத்சம்பிரதாய சித்தி இவைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற கட்டாட்சம். அப்பேற்பட்ட கட்டாட்சத்தினாலே இவன் சாதசோ இவன் அடிமைக்கு பகவத் கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆகட்டும் என்று பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதே விஷயத்தை தான் இப்பவும் நாம பிரார்த்திச்சென்று கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.